தலைப்பு: போலி வளர்ச்சி. கொடுப்பதும் வளர்ப்பதும் இயற்கை தாயே. வளர்ச்சிக்காக நம் தாயை பலியிடுவோமோ? தியாகம் செய்யலாமே இயற்கைக்காக போலி வளர்ச்சியை. இயற்கையை அழிக்கும் வளர்ச்சியும் வளர்ச்சியோ? வளர்ச்சியின் பெயரால் பேரழிவை விதைப்பாரடி. இயற்கையே வெல்லும் இறுதியில் விளங்கும்.